ಹಿತಾಭ್ಯಾಂ ಮಹತ್ಸಂಗೈ ಗುಣಾನಾಭ್ಯಾಂ ಮಂಗಲಂ ಶ್ರೀಮದ್ಭ್ಯಾಂ ಕೃಷ್ಣದಾತಾರ್ಯ ಪದದ್ರಾಭ್ಯಾಂ ನಮೋ ನಮಃ. ತ್ರಿಪುಂಡರೀಕೆ ವರದಂ ಪದಾರಂಭೆ ಸುಮತ್ಪಾದ ಸರೋದಯಿಮೇ ಆಬದ್ಧ ಚಿತ್ತಂ ಸುಹೃದಂ ಧಯಾನಂ ಆರಾಧಯೇ ದೇಶಿಕಂ ಅಸ್ಮದೀಯಂ. சர்வாந்தர்யாமியான சிவபதியுடைய அனுகிரக விசேஷத்தினால சதாச்சாரிய அனுகிரகம் நமக்கு அவசியம் இருக்க வேண்டும் என்பது. அதனாலே அந்த சுவாமியுடைய சுபாகதாட்சம் ஏற்பட்டால்தான் நமக்கு நம்முடைய மார்க்கம் சன்மார்க்கமாக, அதாவது நம்முடைய புருஷார்த்தம் சித்திக்கும்படியாக நமக்கு ஏற்பட்ட கர்மரீதியாகவும் நமக்கு இருந்த பாப விசேஷங்களினாலும் எல்லாம் கலைந்து பகவானுடைய திருவடியை காண்பிக்கும்படி பல ஆச்சாரியர்கள் திருவதானம் பண்ணியிருக்கார். நம்முடைய சம்பிரதாயத்திலே பலவிதமான ஆச்சாரியர்கள், நாடுமணி முதலாக பல ஆச்சாரியர்கள் திருவதாரம் பண்ணியிருக்கார். அதே சமயத்தில் அந்த ஆச்சாரியாருடைய வைபவத்தை நம்ம திருவேங்கமுடையாருடைய சரித்திரத்தில் பார்க்கலாம். திருவேங்கமுடையாருடைய சரித்திரம் அவருடைய அஷ்டோத்தர சதநாமத்திலே 92வது திருநாமத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் என்கிற திருநாமத்தோடு இருக்கக்கூடியவர். திருவேங்கடமுடையானுக்கு பலவிதமான கைங்கரியங்களை பண்ணிக் கொண்டிருந்த மகான், திருவேங்கடமுடையானுடைய பக்தரானவர், தேசிகனாக திருவதிக்கப் போகிறார். தேசிகம் பிரகாசத்தே அப்படின்ற பதமே தேசிகம் பிரகாசத்தே ஸ்ரீவேங்கடேசாய மகான் அப்படின்னு திருவேங்கடமுடையானுடைய அஷ்டோத்தர சதநாமாவை நாம் அனுபவிக்கலாம். அதன்படியாக இந்த தேசிக சப்தம், வேதாந்த தேசிக சப்தத்தை திருவேங்கமுடையாமே சாட்சா பிரசாரித்ததாக நம்முடைய ஆச்சாரியர் சார்வபோமனை நாம் கொண்டாடுகிறோம். அதையே நம்முடைய தேசிகனும் தயாசகத்தில் வேதாந்த தேசிக பதே விநிவேஷ பாலம் தேவோ தயாசகம் ஏதாக இருந்தோம். அந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிக பதத்தை திருவேங்கமுடையான அனுகிரகித்த அதே பதத்தை அவரை ஸ்துதி செய்யும் ஸ்தோத்திரத்திலே சாதித்து அவர் தயாசகத்தை சாதித்து நிறைவேற்றுகிறார். இந்த தேசிக சப்தம் ஸ்ரீகிருஷ்ணன் என்கிற அந்த திருவேங்கமுடையானுடைய பக்தன் இங்கே வந்து அவதரிக்கப் போகிறான் என்பதை சூச்சிதமாக நமக்கு காண்பிக்கிறது. இதில் அந்த எம்பெருமான் இந்த கலிதோஷங்களினால சம்பிரதாயம் அசம்பிரதாயமாக மாறுது அப்படின்ற துக்கத்தினாலையும் பலவிதமான ஆச்சாரிய அவதாரங்கள் எல்லாம் முதலிருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்க பெருமாள். சித்தாந்த ஸ்தாபனத்துக்காகவும் பரமதத்தை, அதாவது சம்பிரதாய விருத்தமாக இருக்கக்கூடிய மதங்களை கண்டனம் பண்ணுவதற்காகவும் எம்பெருமான் தன்னுடைய வைபவங்களை ஆச்சாரிய முகத்திலே அனுப்பிரவேசித்து காண்பிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய மகானை தேசிகனாக திருவதாரம் செய்தார். எதுக்கு அப்படின்னா, பாஷியாருடைய சித்தாந்தத்திலே பலவிதமான குதிருஷ்டிகள் உள்ளே புகுந்து அந்த சம்பிரதாயத்தை, அந்த சிவபதியான சர்வேஸ்வரனை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அந்த ராமானுஜ சித்தாந்தத்தை குலைக்கும்படியாக நேரிட்ட அந்த சுதிருஷ்டிகளுடைய வாதத்தை ஜெயிக்க அந்த எதிராகவும் அனுப்பிரவேசித்து சாட்சா திருவேங்கடமுடையானுடைய அனுப்பிரவேசமாகவும் அவருடைய கண்டாவதாரமாகவும் சுவாமி வேதாந்த தேசிகனாக திருவதாரம் பண்ண செய்து அவர் முகமாக பல கிரந்தங்களினால பல கிரந்தங்களினாலே சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செய்து புதிர்ச்சி நிரசனங்களை எல்லாம் ஜெயித்து கவிதாந்திக சார்வபௌமனாக அவரை திகழச் செய்தார். அதன்படியாக தேசிய சித்தாந்தம், அதாவது எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினுடைய முகப்பினாலே நடக்கக்கூடிய அந்த தேசிய சம்பிரதாயம் வளர்ந்து வந்த சமயத்திலே இந்த கலிதோஷத்தினாலே மறுபடியும் அந்த சம்பிரதாயத்திற்கு ஒரு களங்கம் ஏற்பட அந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்கிற திருநாமத்தோட வேதாந்த தேசிகளே மறுவாரம் செய்தால் போல் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்கிற திருநாமத்தோடு ஒரு சுவாமியை அவதரிக்க செய்தான் என்பதுமாறு. அந்த அவதார ரகசியம் என்னன்னு பார்த்தா, வேதாந்த தேசிக சம்பிரதாயத்தை அந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்த சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதே இந்த அவதாரத்தினுடைய ரகசிய நோக்கம். அப்படி இருக்க இந்த சுவாமியை திருவதாரம் செய்த தருணம் அவதார ரகசியம். காஞ்சிபுரத்திலே நாதயாமுன வம்சத்திலே ஸ்ரீசைலமுன்ன முகமாக பல ஆச்சாரியர்களுடைய குரு வம்சத்திலே அவதரிக்க செய்தான் பகவான். அதுவும் இதை ஐயாத்தூர் ஸ்ரீகிருஷ்ணதாதியான மகாமேகியினுடைய திருப்பத்தூர் சுவாமியினுடைய சரித்திரத்தில் ஐயாத்தூர் சுவாமி சாதிக்கிற விஷயம், நம் உகப்பிற்கு நாம் உகந்த சொட்டை குளத்திலே திருவகரிக்க செய்து என்கிற பதத்தை அவர் பிரயோகித்துள்ளார். நாம் உகந்த சொட்டை குளம் அப்படின்ட்டு பகவானே அந்த குளத்தை உகப்பித்து காண்பிக்கிறார் என்னும்படியாக இந்த இடத்திலே நாம் அனுபவிக்கலாம். அதிலே நாதமணிகள், ஆளவந்தார், ஸ்ரீசைலபூர்ணர், திருமண சீனிவாசாச்சாரியர் போன்ற பல மகான்களுடன் பஞ்சமத மஞ்சனம் காபதேசிகன், அவருடைய திருக்குமாரனான ஓடிகண்டிகாரான லட்சுமிகுமார காபதேசிகன் போன்ற சம்பிரதாய ஸ்தம்பங்களினுடைய சமூகத்திலே லட்சுமிகுமார காபதேசியனுடைய திருத்தீய குமாரனான ஸ்ரீனிவாச காபதேசியனுடைய ஐந்தாவது தலைமுறையிலே தேசிக தாத்தாச்சாரியர் என்கிற சுவாமிக்கு திருப்பபுரி ஸ்ரீகிருஷ்ண தாத்தியாரி மகாதேசிகன் ஐப்பசி மாதம் ஆஸ்லேஷ நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தார். இந்த சுவாமி திருவவதாரம் செய்து தேசியனுடைய அவதாரத்தினாலே நடாதூர்மான் காலக்ஷேம கோஷ்டியிலே பிரதிஷ்டாதிக வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மத பூயால் பிரகிதமான பூரி கல்யாண பாசனம், இந்த அந்நிய மதங்கள் ராமானுஜ சித்தாந்தத்துக்கு விருந்தமாக இருக்கக்கூடிய மதங்களை நிரசனம் செய்து ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க வல்லவர் இவர்தான். பிரதிஷ்டாந்த வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மத வெறும் வேதாந்த பிரதிஷ்டாந்தம் செய்தால் மாத்திரம் போராதார். அதை மட்டும் பண்ணலாமே, எதுக்கு பரமத கண்டனம் பண்ணணும் அப்படின்னா, பரமத கண்டனத்தினாலதான் இப்போ சித்தாந்த ஸ்தாபனம் பூர்த்தி ஆகுது அப்படின்றத தேசிகளும் பல இடங்களில் எடுத்து காண்பிச்சிருக்கு. அது அப்படியே அனுவர்த்தனமா தேசிகளுக்கு எப்படி நடாபுரம்மான் அனுகிரகித்து தேசியன் அந்த பாலத்திலே பால்யாவஸ்தையிலே சித்தாந்த ஸ்தாபனத்திற்கு ஆரம்பித்தார் என்று நாம் அவருடைய வைபவத்திலே அனுபவிக்கிறோம். அதே போன்று இந்த சுவாமியும் திருவவதாரம் செய்து அந்த தேஜஸ்தை அங்கிருந்த பல வித்வான்கள் தெரிவித்து தேசிகரே புனரவதிஷ்டாமாய் சேவசாதிக்கிறார் இந்த மகான். அதனால இவர் பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த மகிர்மதா என்று இந்த காஞ்சி கஷேத்திரத்தை இருந்தவா மொத்த பேரும் சுவாமியுடைய அவதரித்த உடனேயே அந்த பால்யாவஸ்தையிலே சுவாமியை கொண்டாடினார்கள் என்று சுவாமியுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். சுவாமியுடைய அவதாரத்திற்கு பிறகு சுவாமி பல காலங்கள் தன்னுடைய பிதாவிடத்திலே ஸ்தோத்ராதிகள் அனுசந்தித்து அதன் பிறகு சுவாமியுடைய உபநயனாதிகள் எல்லாம் தன்னுடைய திருத்தகப்பனான தேசிக தாத்தாச்சாரியர் முகமாக கடாட்சித்து அந்த இடத்திலே சம்பூர்ண வேதாத்தியனத்தையும் செய்து முடித்தார். தன்னுடைய பிதாவான தேசிக தாத்தாச்சாரியிடத்திலே 12 திருநட்சத்திற்கு உள்ளாக பிரமாந்த வேதாத்தியனம் செய்து முடித்து அதன் பிறகு அவருடைய பெரிய திருத்தகப்பனாரான கோபாலதாசு தேசிகன் என்று சொல்லக்கூடிய கோபாலதாசாச்சாரிய சுவாமியிடத்திலே ஆசிரியத்து பல்சம்ஸ்காராதி சாப்பாடு முசம்ஸ்காராதிகளை அனுஷ்டித்து பல சாஸ்திர கிரந்தங்களை அத்தியனம் செய்து கொண்டு வந்தார். அந்த சமயத்திலே நவத்வீபம் பட்டாச்சாரியர் என்று சொல்லக்கூடிய மகா காசியிலே பிரசித்த வித்வானாக இருந்தவர், அவரிடத்திலே அத்தியனம் செய்த பரந்தீவத்தி சுவாமி என்று சொல்லக்கூடிய மகாணத்திலே யதோத்தகாரி சன்னிதானத்திலே பல வித்வான்களுக்கு பாடம் நியாயசாஸ்திர பாடம் பிரவசனம் செய்து கொண்டிருந்த அந்த பரந்தீவத்தி சுவாமியிடத்தையே ஆசிரியத்து அந்த சுவாமியிடத்தில் தர்க்கசாஸ்திரத்தை அத்தியனம் சம்பூர்ணமாக 5 வருஷ காலம் தர்க்கசாஸ்திரத்தை அத்தியனம் செய்து அதன் பிறகு அந்த சாமானிய சாஸ்திரங்களை பாதிக்கும் தன்னுடைய ஜேஷ்டபிதாவான அதாவது பெரிய திருத்தக புராணத்திலே காவ்யாதி நாடக பரியந்தமான பல கிரந்தங்களை ஆசிரியத்தார். அதன் இந்த பாதிக்கிற காலத்திற்கு மத்தியிலே ராத்திரியிலே மீமாம்சா சாஸ்திரத்தை பல சமயம் பல வித்வான்களுடைய சகாயத்துடன் சுவாமி அத்தியனம் செய்து அதன் பிறகு பல வித்வான்களுடைய வைபவத்தை காட்டும்படியாக இருக்கக்கூடிய பல சபைகளில் அலங்கரித்து கிரந்தங்களுக்கும் அந்தந்த கிரந்தங்களுக்கேற்ற வாதங்களை செய்து தன்னுடைய சம்பிரதாயத்தை ஸ்தாபித்தார். ஸ்ரீரங்கத்திலே பிரசித்தராயிருந்தவரான ஸ்ரீரங்கம் சுவாமியில் சொல்லக்கூடிய பெரியாண்டவண்ணி நம்ம கொண்டாடக்கூடிய மகான் அவரிடத்திலே சுவாமி ஆச்சரித்தார். அந்த சுவாமி காஞ்சிபுரத்திலே ஜெகப்பிரசித்தராக இருந்த சாமாதாதாச்சாரியத்திலே பஞ்சசம்ஸ்காரிகள் செய்து அவருடைய சிஷ்யராக இருந்தவரான இந்த ஸ்ரீநிவாச மகாமேசிகன் சொல்லக்கூடிய மகானவர். அந்த சுவாமி திருக்குழந்த தேசியனுடைய சம்பந்தியானபடியால் தேசியனுடைய சம்பந்தம் நமக்கு கிட்ட வேண்டுமே என்கிற அபிலாஷைகளும் அந்த தேசிய சம்பந்தம் திருக்குழந்த தேசியனுடைய சம்பந்தமாக நமக்கு அதன் பிறகு அந்த சுவாமியுடைய வைபவத்தை அறிந்து ஸ்ரீரங்கம் பரந்தீவெட்டியார் சுவாமியான அந்த பெரியாசிரமத்திலே இருந்த அந்த பெரியாண்டவர் சொல்லக்கூடிய மகாணத்தில் ஆசிரியத்து அவரிடத்திலே கிரந்த காலக்ஷேபாணிகள் எல்லாம் அவரிடத்திலே ஸ்ரீபாஷ்ய பரியந்தமாக வேதாந்த ரகசிய கிரந்தங்கள் எல்லாம் அதிகரித்து அவரிடத்திலே கைச்சரித்திலே ஈடுபட்டு அந்த ஸ்ரீபாஷ்யாதிகளுக்கு சுவாமியினுடைய வாதத்தினுடைய சாமர்த்தியமாக சொல்லக்கூடிய திறமையை பார்த்து அந்த ஸ்ரீரங்கம் சுவாமியும் நம்முடைய திருப்பூர் சுவாமியிடத்திலே இவர்தான் வித்வன்மணி என்கிற விருதத்தையும் பெரியாண்டவர் பிரசாதிக்க அதை சுவீகரித்து பல திருநட்சத்திரங்கள் அங்கு இருந்து வேதாந்த கிரந்தங்கள் சம்பிரதாய கிரந்தங்களை அதிகரித்தார். அதன் பிறகு அங்கிருந்து 20 திருநட்சத்திரங்கள் முடிந்து மறுபடியும் காஞ்சிபுரத்திற்கு எழுந்தபடி காஞ்சிபுரத்திலே தேவாதிராஜனுடைய சன்னிதானத்திலே அவருடைய குலகனமான சீகாதி கைங்கரியத்தை சுவீகரித்து தேவாதிராஜனுடைய சந்நிதியிலே அந்த சன்னிதானத்திலே அஸ்திகை மகாத்மத்திலே புராணத்திலே சொல்லும்படியான இந்த கலியுகத்திலே எல்லா இடத்திலும் கலிதோஷம் சமர்த்தியாக இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் மாத்திரம் கலிதோஷமே இல்லாத அந்த தர்மம் 4 மாதமாக சஞ்சரித்தது அப்படின்னு புராணத்தில் பார்த்தோம். அந்த புராணத்தில் அஸ்தீரி மகாத்மத்தினுடைய வியாக்கியானமான லட்சுமிகுமார காசேகியின் வியாக்கியானத்தில் பார்த்தோம்னா அவர் வந்து எதனால் தரத்தில் கலிதோஷம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா சாட்சா திருவனந்தாழ்வானுடைய ஆராதனம் பகவான் இருக்கிறதுனால அந்த திருவனந்தாழ்வானுடைய ஆராதனம் எப்பேற்பட்டதுன்னா இங்கு எந்த தோஷமும் ஏற்படாதவாறு பகவானுடைய ஆராதனம் நடந்ததாகவும் அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல கலிதோஷமே இல்லாத தர்மம் 4 மாதமாக சஞ்சரித்தது. வேதாந்தேசிகன் இதில் ஸ்ரீராமன் அனுபவிக்கும் போது திரேதாயுகம் கவர்த்த சார்த்தயுகித்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். திரேதாயுகத்தினுடைய கிருத்தயுகத்தினுடைய தர்மத்தை பரிபாலனம் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் கூட கிருத்தயுக தர்மமா இங்க திருவண்ணாமலை திருவாராதம் பண்ணிட்டு அப்படின்ட்டு நம்ம பல சாந்தேசனுடைய வியாக்கியானங்கள் அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி இந்த ஸ்ரீகாரி குரந்தரனான ஸ்ரீகிருஷ்ண தாதமேசிகன் திருமுகி சுவாமியினுடைய நிர்வாகத்தை ஸ்ரீகாரி கைங்கிறத தர்மம் 4 மாதம் இருந்த மாதிரி தேவாதராதனுடைய திருவாராதனங்கள் வைபவங்கள் பல உத்தவங்கள் மொத்த மகான்களும் அனுபவிக்கும்படியாக நடந்தது அப்படின்ட்டு நம்ம அனுபவிக்கும்படியாக அமைகிறது. அந்த சமயத்துல சுவாமியின் தரத்திலிருந்து பல வித்வான்களுக்கு சாஸ்திர பிரவசனம் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல மைசூர்ல இருக்கக்கூடிய ராஜசபையில அங்க ராஜாவுக்கு ராஜபுரமாக இருந்த ராயதுர்க்கம் சாதாச்சாரிய சுவாமி அந்த இடத்துல இருந்த அங்க இருக்கும்போது அங்க நவத்வீபம் பண்டிதர் அந்த சுவாமியை அந்த ராயதுர்க்கம் சுவாமி இடத்திலே சம்பாஷணம் செய்ய சமயம் ஏற்பட்டுதான். அந்த சம்பாஷணத்தின் ஒரு சமயத்தில் அவரிடத்துல ரெண்டு பேரும் தர்க்கசாஸ்திர விசாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தர்க்கசாஸ்திர விசார சமயத்துல அந்த ராயதுர்க்கம் சுவாமி அந்த நவத்வீபம் சுவாமி இடத்திலே சில விஷயங்கள் அதிகரித்தாராம். நியாயசாஸ்திர ரீதியில இது அதிகரிச்சிருக்கும் போது சுவாமி பல காலம் அந்த ராயதுர்க்கம் சுவாமி அந்த இடத்துல வாசிண்டிக காலத்துல அந்த வாசிண்டிக சமயத்திலே அப்பேற்பட்ட வித்வான்கள் யாராவது காஞ்சிபுரத்தில் இருக்காரா அவங்க கஷேத்திரத்துல அப்பேற்பட்ட கஷேத்திரம் காஞ்சிபுரம்னு சொல்றீங்க. அவர் வந்து அந்த சுவாமி காசி காசியில் இருக்கக்கூடிய நவத்வீபம் பண்டிதர். அவர் எப்பவுமே காசியில் இருக்கிறவர்களுக்கு தன்னை காட்டும் பண்டிதா யாரும் இல்லை அப்படின்ற மனசுல எண்ணம் உண்டு அப்படின்றது ஜெகப்பிரசித்தம். அப்படி இருக்கும்போது இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஞானம் உண்டா, இந்த மாதிரி தர்க்கசாஸ்திர ரீதியில ஏதாவது பரிச்சயம் உண்டா அப்படின்னு கேட்க அதுக்கு ராயதுர்க்கம் சாதாச்சாரிய சுவாமி சொன்னேரா, எங்க ஊர்ல எங்க புலவம்சத்தே இருந்துடைய ஒரு மகான் நண்பிக்கை, அவர் வந்து நியாயசாஸ்திர நிபுணர், அவர் வித்வன்மணின்ற விருதங்கள் எல்லாம் அதிகரித்தவர். அப்பேற்பட்ட அந்த சுவாமியிடத்தில் நியாயசாஸ்திரம் அவருடைய வாக்கிலே நர்த்தனம் ஆடும் என்ற விஷயங்கள் எல்லாம் அந்த நவத்தீபம் சுவாமியிடத்திலே சாதித்தாராம். சொன்ன உடனே அதற்கு அந்த சுவாமியும் நானும் அவரிடத்திலே வாதம் செய்ய வர வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு இந்த ராயதுர்க்கம் தாத்தாச்சாரிய சுவாமி அதற்கு சித்தமாக உள்ளார். எப்போது வேணால் எழுந்தருளமாக காஞ்சிபுரத்துக்கு எழுந்தருளி அந்த திருப்பூரி சுவாமியிடத்திலே அந்த வாக்கியார்த்தம் செய்யலாம் என்று சாதித்தாராம். அந்த சமயத்தில் அவருக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு தன்னுடைய சிஷ்யர்களான ரெண்டு பிரணாமங்களை நான் காஞ்சிபுரத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த சிஷ்யருக்கு நவ்ய அந்த புதுவிதமான நியாயசாஸ்திரத்தில் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவருக்கு சாதித்து அதன் கூடவே அவருடைய விஷயமான சதகோடி என்கிற கிரந்தத்தையும் அவரிடத்திலே கொடுத்து அந்த சிஷ்யர்களிடத்திலே கொடுத்து இதை கொண்டு வாதம் செய்யவும் என்று அனுப்பினாராம். இதை அனுப்பியவுடன் அவர்களும் காஞ்சிபுரத்திற்கு அந்த இரண்டு சிஷ்யர்களும் காஞ்சிபுரத்திற்கு வந்து தேவாதிராஜனுடைய சன்னிதானத்திற்கு அருகாமையிலே உள்ள ராயதுர்க்கம் தாத்தாச்சாரிய சுவாமியுடைய திருமாளிகையிலே தங்கி அவரிடத்திலே சில காலம் இருந்து வந்தார். அந்த சமயத்தில் திருப்பூர் சுவாமியுடைய வைபவங்கள் பல இடங்களிலே பறக்க பேச அதையும் கேட்டருளினார்களாம் அந்த இருவர்களும். அந்த சமயத்திலே திருப்பூர் சுவாமியும் தன்னுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த ஸ்ரீரங்கம் சுவாமி பெரியாண்டவன் காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளியுள்ளார். அவர் காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளி அந்த ஸ்ரீரங்கராஜகிரியிலே வேகவதி நதிக்கரையிலே இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசிரமத்திற்கு தங்கியுள்ளார் என்ற விஷயம் திருப்பூரி சுவாமியிடத்தில் தெரியவந்து சுவாமியும் தன்னுடைய அபிகமன முகமாக அனுஷ்டானத்தை முடித்துக் கொண்டு இங்கிருந்து ஸ்ரீரங்கராஜகிரிக்கு எழுந்தருளி அங்கு இருக்கக்கூடிய சிவகாதியிலே இருக்கக்கூடிய பெரியாண்டவருடைய சன்னிதியிலே நல்ல சமர்ப்பித்து சுவாமியிடத்தில் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த சமயத்திலே இந்த ராயதுர்க்கம் தாத்தாச்சாரிய சுவாமி அங்கு சென்று திருப்பூர் சுவாமியிடத்தில் இந்த விஷயங்களை தெரிவிக்க மைசூர் நவத்வீபம் பண்டிதர்களுடன் ரெண்டு மகான்கள் வந்திருக்கிறார்கள். அந்த இருவரும் வேறு இடத்திலே யாத்தியாசம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று சொன்னவுடனே அதற்கு சுவாமியும் திருவுள்ளம் வந்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சாதிக்க அதற்கு பெரியாண்டவனும் அவருக்கு அனுகிரகம் செய்து வாதத்தில் ஜெயித்து வாதம் என்று விருதங்களை எல்லாம் பிரசாதித்து அவரை அனுப்பி இந்த இடத்திலே எழுந்தபடி சுவாமியும் தன்னுடைய வரவையிலே வேகவதி அதிகாரி வழியாக வந்து தேவாதிராஜன் சன்னிதானம் வழியாக சமயத்திலே எதிரிலே அந்த ரெண்டு நவத்வீபம் பண்டிதரின் சிஷ்யர்கள் இருவரும் நாயதுர்க்க தாத்தாச்சாரிய சுவாமியினுடைய கிரகத்திலிருந்து வெளியே வர இருவரும் நேரே சேமித்துக் கொண்டு விஷயங்கள் எல்லாம் தக்க விஷயமான பாலிய காலத்தில் எப்படி அபியாசம் பண்ணினோம் என்கிற வைபவத்தெல்லாம் பேசிக்கொண்டு சில சமயங்கள் கழித்த பிறகு தேவாதிராஜருடைய சன்னிதானத்திலே நூற்றுக்கால் மண்டபத்திலே நம்முடைய வாக்கியார்த்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று திருமுரு சுவாமியும் அதற்கு அனுமதி கொடுக்க, அதன் பிறகு சுவாமியும் இங்கே எழுந்தருளி தன்னுடைய வித்யாங்களான அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு வித்யாராதனத்திற்கு பிறகு சுவாத்தியாய ஜபங்கள் எல்லாம் முடித்துக் கொண்டு சுவாத்தியாய ஜபத்திற்கு பிறகு தேவாதிராஜன் சன்னிதானத்துக்கு சுவாமி சிஷ்யர்கள் புரிந்துகூட எழுந்தருள நூற்கால் மண்டபத்திலே எழுந்தருளினார்கள். அந்த நவத்தீப சிஷ்யர்கள் ரெண்டு பேரும் எதிரே உட்கார்ந்திருந்து இப்பொழுது எனக்கு இந்த காஞ்சிபுரம் புதியதான க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்திலே நான் வாதம் செய்தால் எனக்கு மத்தியஸ்தர் யாராக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த மத்தியஸ்தர்கள் இருந்தால்தான் நம்முடைய வாதம் அந்த இடத்திலே சத்தியமாக மாறும் என்று சொல்ல, யாராவது மத்தியஸ்தரை வித்வான்களை யாரே தேர்ந்தெடுக்கணும்னு சொன்ன உடனே அதற்கு நம்முடைய சுவாமி பிரபு சுவாமியும் அந்த சாஸ்திரத்திலே நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த சத்தியம் மாறாமல் இருக்கக்கூடியவர்கள், ஆகையினால் நாமெல்லாம் பிராமணிகர்களாக இருக்கும்படியாக இருந்த சூழ்நிலையில் மத்தியஸ்தர்கள் அவசியமில்லை என்று பிரபு சுவாமி சாதிக்க, அப்படி மத்தியஸ்தர்கள் தேவை என்று பரபட்சம் சொன்னால் அந்த இருவரில் ஒருவரே மத்தியஸ்தராக இருக்கட்டும் என்று சுவாமி சாதித்தாராம். பல சூட்சமார்த்தம் இதில் அடங்கியிருக்கு இந்த வாக்கியங்கள்ல. என்னன்னா தன்னுடைய காஞ்சிபுரத்தை தனக்கு தன்னுடைய க்ஷேத்திரம் இருக்கு, அதுக்கு ராஜா பிரபு சுவாமி ராஜாவா இருந்த இடத்துல அந்த சிஷ்யா ரெண்டு பேரும் வெளியூர்லேருந்து வந்ததா வாதத்திற்கான சொன்ன உடனே எனக்கு இன்னொரு பரிச்சயம் இல்லை, பரிச்சயம் இல்லாததுனால இன்னொருத்தர எனக்கு மத்தியஸ்தரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மத்தியஸ்தரா இருக்கக்கூடியவர் பிரபு சுவாமிக்கு ஆப்தாரா இருந்தா என்ன பண்றது அப்படின்ற சந்தேகம் வாழ்க்கு நேரிடுமே என்ற சந்தேகம் கூட இல்லாதபடிக்கு சுவாமி என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் மத்தியஸ்தரா இருந்தோ அப்படின்னு சொன்னேன், ஒருத்தர் பூர்வபட்சியா இருந்தோ ஒருத்தர் மத்தியஸ்தரா இருந்தோ, ஒருத்தர் பூர்வபட்சியா இருக்கும் போது மூத்தர் மத்தியஸ்தரா இருக்கட்டும், முன்னூத்தர் பூர்வபட்சமா இருக்கும் இவர் மத்தியஸ்தமா இருக்கட்டும் அப்படின்னு சுவாமி நியமித்த உடனே அவளும் அதை அவருடைய சூட்சமார்த்தத்தை உந்தரித்து உகந்து அதுல ஒருத்தர் வந்து மத்தியஸ்தரா இருந்து அவா மக்களே மத்தியஸ்தரா இருக்கா, சுவாமியுடைய பட்சத்து மத்தியஸ்தரா இல்லை அவா பட்சத்தே மத்தியஸ்தரா இருக்கா, அங்க இருந்து சுவாமியுடைய வாதம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கும் போது சுவாமி எதுவுமே பேசல, அவள் பூர்வபட்சத்தை அவளை அவளை பேர் சொல்றேன். அவளுடைய வாக்கியங்கள் அந்த இடத்துல போயிருக்க சமயத்துல அவ பல விஷயங்கள் எடுத்து சொல்றா, கதாதேயனுடைய நியாயசாஸ்திர வாக்கிய கிரந்தங்கள் எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்க சமயத்துல பல விஷயங்கள் அங்க இருக்க வித்வான்களுக்கு எல்லாம் சாஸ்திர விஷயமாவே இல்லையா, இது என்ன பாஷாந்தரமா இருக்கு, இது பல சமயங்கள் பல நாள் இதை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்களா, சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ கதாதரியனுடைய விஷயமோ விஷயமோ நினைச்சிட்டு பார்த்தேன், போக போக பார்த்தோம்னா இது இருக்க பாஷாந்தரமா இருக்கு, இது என்ன பாஷை கூட நமக்கு தெரியலையே, என்ன தெரியலவே நமக்கு அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கும்படியாக ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல ஆச்சரியமா பார்த்தாலாம். அப்படி பார்த்துட்டு சமயத்துல தனித்தனியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கூட பேசுகிறான், என்ன விசாரம் பண்றா, என்ன விஷயமே தெரியலையே நமக்கு. அங்க இருந்த வாழ்லாம் பல பேர் சுவாமியோட சிஷ்யாவும் இருந்திருக்கா, பல பேர் வந்து நியாயசாஸ்திரம் அத்தியனம் பண்றா, நியாயசாஸ்திர வித்வான்கள் பல பேர், இந்த மாதிரி பல பல வித்வான்களுடைய சமயத்திலேயே யாருமே ஒன்று புரியலையே அப்படின்னு இருந்தான். சுவாமியும் சிலாசாசனம் மாதிரி ஒரு சிலையில எப்படி கல்வெட்டு எழுதினா எப்படி அதுல நல்லா ஊண்டி இருக்குமோ, பல ஜென்மங்கள் அதுல இருக்குமோ, அதே மாதிரி தன்னுடைய ஹிருதயத்துல அவ சொந்த பூர்வபட்சங்கள் மொத்தத்தையும் சுவாமி தரிச்சிருந்தேனா, மொத்தத்தையும் அப்படியே சுவாமி பண்ணிட்டே இருந்தேனா. கேட்டு சமயத்துல சந்தியா காலம் வந்துட்டான், சந்தியா காலம் வந்த உடனே சுவாமிக்கு அனுஷ்டானம் பண்ணாரு, அதனால திருமூரி சுவாமி என்ன பண்ணேனா, எல்லாம் இந்த சபையில கலையட்டும் அனுஷ்டானத்துக்கு போகலாம், சந்தியாமதி அனுஷ்டானத்துக்கு போகலான்ட்டு அனுஷ்டானம் இழந்துள்ளேன். ராத்தனுடைய திருமாளிகைக்கு திருமாளிகை இழந்தவுடைய அனுஷ்டானம் முடியுது, அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தேவாதிராதனுடைய கைங்கரியத்தையும் முடிச்சுட்டு சிஷ்யாளுக்கு பிரவசனங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ராத்திரி சுவாமியுடைய அணியாகவும் பிற்பாடு அந்த சமயத்துல நம்ம காஞ்சி கஷேத்திரத்துல இருந்த வித்வான்கள் எல்லாம் சுவாமியுடைய திருமாளிகை வந்தாலும் வந்து என்ன சொன்னேன் ஒன்றுமே புரியல என்று அவர் சொன்ன வாக்கியமே புரியல, என்ன பாஷாந்தரமா ஏதாவது சம்ஸ்கிருதம்னாலும் புரியுது ஆனா என்ன வார்த்தை சொல்ல வரையிலே புரியலையே அப்படின்னு பல பேர் வந்து சுவாமியிடத்த கேட்கிறாளாம். சுவாமி பிரசந்த முகத்தோட தெரிச்சுட்டு எல்லாரும் கமிக்க வேண்டியது நாளைக்கு ஆனால் நூற்றுக்காறு மண்டலத்தில் சபையில் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சுவாமி சகஜமாக திருச்ச முகத்தோடு சுவாமி சாதிச்சாரான். சாத்திர சுவாமி யோகத்தை சயனிச்சிட்டு யோக சங்கல்பத்தோட வைகுண்ட கட்சியை அனுசந்தானத்தோடு தன்னுடைய யோகத்தை நடத்தி நடைகிறான். யோகம் அந்த யோகத்தை பகவானுடைய ஸ்மரணத்தோட அவர் சொன்ன பாகங்கள் எல்லாம் புனச்ச சுவாமி ஒரு ஆலோசனை சொல்லி பார்க்கிறேன். ராத்திரி சங்கத்தில் மொத்தம் சொல்லி பார்த்து தேவாதிராவுடைய நியமனத்தையும் வாங்கி கொண்டு ராத்திரி யோகத்தில் தேவாதிராவின் நியமனத்தோடு சேர்ந்து வெளிநாட்டினார்த்தால இத்தனுடைய அதிகமனமுகமாக கைத்தரியங்கள் எல்லாம் தேவாதிராதன் கைத்தரியங்கள் எல்லாம் முடித்துக்கொண்டு ஆத்துக்கிழங்கு இத்தியாராதனங்கள் பண்ணிட்டு சிஷ்யாவின் கிரந்த காலக்ஷேமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த சுவாத்தியாய ஜபத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாதத்தை ஏழுறான். சுவாமி நூற்றாண்டு ஏழுறான். ஏழு உட்கார்ந்த உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறாராம். மறுபடியும் பேச ஆரம்பிச்சு கூடப்பட்டிகள்லாம் சொல்லி முடிச்ச உடனே சுவாமி மொத்தத்துக்கும் கண்டனம் பண்ணுறான். அவள் சொன்ன விஷயத்துக்கு மொத்தத்துக்கும் கண்டனம் பண்ணி அவள் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் தப்பு சொல்லி காமிச்சு அவர் அந்த நியாயசாஸ்திரத்தினுடைய அந்த போட்டி மொத்தத்தையும் எடுத்து அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணு. கதாபதி சொன்ன அந்த விஷயத்துக்கு இவர் எழுதின அந்த சதகோடின்னு நவதீபம் சுவாமி எழுதினேன். அந்த சதகோடியும் அந்த இடத்துல அவர் எழுதினு இவர் சொல்லாத அந்த சதகோடி மட்டும் சொல்லி வரா. இன்னாலும் விஷயம் சொல்லாத சொல்லி வரா. இதெல்லாம் சுவாமி கிரகிச்சுட்டு மொத்தம் இதுக்கு உண்டான சாஸ்திரத்தினுடைய தெளிவான அர்த்தத்தை மொத்தத்தையும் சுவாமி இந்த இடத்துல பலவாறாக எடுத்து காண்பிச்சு சுவாமி என்று சொல்லி தன்னுடைய தக்க சாத்துரியத்தை காண்பிக்கிறத பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொன்னோம். இந்த விஷயத்தையே அவருக்கு சமயம் சொன்னதுனால இன்னும் இது முடிக்க வேண்டியதாக இருக்கு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சதகோடி கண்டிப்பாக கிரந்தம் ஏற்பட போகிறது. இந்த விஷயத்தினுடைய இந்த சதத்தினுடைய தாற்பயமா சதகோடி கண்டனம்ன்ற கிரந்தமும் சுவாமி அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு பார்க்கணும். இதே மாதிரி தர்க்க சாஸ்திரத்தினுடைய நிபுணத்துவம் தான் நம்ம பார்ப்போம். சுவாமியினுடைய இந்த சாஸ்திர நிபுணத்துவம் இதே மாதிரி இலங்காறு ரகுநாத ஆச்சார சுவாமியில் ஒரு சுவாமி எடுத்து அவர் வந்து வியாக்கரணத்தில் சந்தோஷ ரீதியில் சந்தியில் சில அனுபந்தங்கள்லாம் சொல்லி வந்து இதுக்கு விஷயம் சரியா இல்லாத பட்சத்தை எடுத்து காமிச்சேரும். இதை சொல்லும்போது இந்த விஷயம் திருமதி சுவாமிக்கு காதில் கொண்ட உடனே சுவாமி அதனுடைய யதார்த்த விஷயத்தை அதுக்கு பூர்வாதாரங்கள் அதுக்கு முன்பு சொன்ன சூத்திரத்தையும் அதுக்கு பிற்பாடு சொன்ன சூத்திரத்தையும் வச்சு அந்த விஷயத்தை சுவாமி சித்தாந்த கௌமுதியினுடைய ஸ்தாபனத்தையும் பண்ணி காமிச்சேரா. இந்த சித்தாந்த கௌமுதியினுடைய ஸ்தாபனம் பண்ணி முடிச்ச உடனே இது அந்த சுவாமியுடைய காதுக்கு போச்சான். சொன்ன உடனே அந்த சுவாமி சொல்லலாம் சம்பிரதாயமாக இல்லை. இந்த விஷயம் சம்பிரதாயமாக இல்லாத அசாஸ்திரியமாக ஏற்றில் இருக்க விஷயத்தை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சுவாமி ஒருத்தர் சொன்னேறான். அந்த சுவாமி சொன்னேறான். அதை கேட்ட உடனே இது ஒரு வியாதமாக எடுத்துட்டு சுவாமி வியாக்கரண பண்டிதத்தில் ஆசிரியத்து சம்பூர்ண மகாபாஷ்ய பரியந்தமான ஒரு வியாக்கரண சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணு அப்படின்னு சுவாமியுடைய வியாக்கரண பரிச்சயத்தை பார்க்கணும். சுவாமியுடைய தக்க பரிச்சயம் அந்த பரந்தீவுட்டி சுவாமியிடத்தில் ஆச்சு. அடுத்தது சுவாமியுடைய வியாக்கரண பரிச்சயம் இந்த ரீதியில் ஆச்சு. காவிய நாட்டுக்காரர்கள் தான் தன்னுடைய பெரிய தரப்பனாயிடத்திலே தன்னுடைய அப்பாயணத்திலே மொத்தம் அதிகரித்தாச்சு. அதன் பிற்பாடு வேதாந்த அத்தியனம் விசேகம் சுவாமியிடத்தில் வேதாந்த அத்தியனம் பண்ணி பண்ணியாச்சு. சர்வசாஸ்திர நிபுணராக இருந்த சமயத்தில் இங்கே கந்தாரை சுவாமி அவரிடத்திலே சுவாமி வந்து விஷயங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ண கந்தாரை ஸ்ரீரங்காச்சாரியர் அப்படின்னு ஸ்ரீரங்காச்சாரியர் அப்படின்ற சுவாமியிடத்தில் இந்த மகாபாஷ்ய பரியந்தமாக அத்தியனம் பண்ண அப்படின்னு பார்க்கணும். அதன் பிறகு வரத்தி மரதாச்சார சுவாமி அப்படின்றவர் நம்முடைய தேவாதிராதனுடைய சன்னிதானத்துக்கு வந்தபடி தேவாதிராதனை அழித்தொழுது அவருடைய திருவடி தொழுது அவரை தெரிவிச்சிருக்கிற சமயத்தில் தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியான தேசிக பிரபந்தத்தில் தேவாதிராதனுடைய வர்ணனை 20 விசங்கமப்படும் போன்ற பாசனங்கள் எல்லாம் அனுசந்திச்சுருக்கிறான். அனுசந்திக்கும் போது அவர் கண்ணிலிருந்து தாராதாரியாக கனமாக வரலாம். அதற்கு இருக்க தமிழில் இருக்கக்கூடிய நிபுணத்துவம் அப்படி இருக்கு அப்படின்ட்டு அதில் இருக்க விஷயங்களை தான் அனுபவிச்சு சொல்லிட்டு வெளியில் வரும்போது இதுக்கப்புறம் யார் இது மாதிரி அனுபவிக்க போறா அப்படின்னு நினச்சிருக்க சமயத்தில் தேவாதிராஜ நியமனம் திருபுரி சுவாமிக்கு இந்த தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்கள் லட்சண லட்சங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியது தேவாதிராஜ திருவள்ளத்தோட இவர் மனசில் ஏற்பட்டு இவர் நேரம் சுவாமியுடைய திருமாளிகைக்கு இருந்தபடி சுவாமியிடத்திலே நான் இந்த மாதிரி தேவாதிராஜன் சேவிக்கிற சிறந்து இந்த மாதிரி மனசில் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் சமர்ப்பிக்கிறேன். பிரதி தினம் திருமாளிகைக்கு நான் வந்து இந்த தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் அப்படின்றது நமக்கு ரொம்ப பிரதானமான கிரந்தம் இது ரொம்ப பிரதானமான பாஷை அதை நம்ம சுவீகரிக்க வேண்டும்னு நினைச்சிட்டு அதை நான் இடத்துல விண்ணப்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அது எந்த மாதிரி இருந்ததா அந்த அப்படின்னா, கிராந்தி அப்பள்ளா வந்து தேசிகனுக்கு சேமரன் சேமித்தது தென் வடமொழியும் அப்படின்ற அந்த பிள்ளைங்காதி வாக்கியத்தின்படி சேமரன் சேமித்தது மாறுபடி வடமொழி நம்மளுடைய பெற்ற நம்பிக்கை காவலன் அந்த மாதிரி அந்த தென்மொழி தென்மொழியும் வடமொழியும் சேர்ந்தனுடைய சம்பிரதாயத்திலே பிரதானம் அப்படின்றத அந்த ரெண்டு பாஷையும் யார் அதிகரித்தா தேசிகளுக்கு அப்படின்னா கிராமிய புள்ளார் அதிகரித்த மாதிரி இந்த வரதி வரதாச்சார சுவாமியை வந்து தேவாதிராஜனுடைய அனுமதியினோட திருப்பூர் சுவாமியிடத்தை விண்ணப்பிக்க திருப்பூர் சுவாமியும் அதை கேட்டு இந்த நான் நிச்சயம் தேவனுடைய திருமாலைக்கு வந்து எனக்கு இருந்த மத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் விண்ணப்பிக்கிறேன்னு சொன்ன உடனே இது வந்து என்னுடைய சொரூபத்துக்கு லட்சணம் இல்லை, இது நம்முடைய சொரூபம் அது இல்லை அப்படின்னு சொல்லி தேவனுடைய திருமாலைக்கு நான் வரேன் நிச்சயம் என்று சொல்லி ஆனகட்டத்தில் இருக்கக்கூடிய வரதி வரதாச்சார சுவாமியுடைய திருமாலைக்கு பிரதி தினம் இல்லை அவருடைய திருமாலைக்கு சுவாமி ஸ்ரீகோஷத்தை எடுத்துட்டு ஆணையத்தில் எழுதுகிறான் நிச்சயம் எழுந்தபடி சர்வசாஸ்திரிக்குணர் சர்வசாஸ்திரிக்குணர் ஒரு தமிழ் பாஷையை அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் எழுந்தபடி அவரிடத்திலே அந்த திராவிட பாஷையில் தமிழ் பாஷையில் இருக்கக்கூடிய லட்சண லட்சங்கள் எல்லாத்தையும் அதிகரித்து தேசியனுடைய நித்திய சுத்திகள் ஆழ்வாருடைய நித்திய பிரபந்தங்கள் எல்லாத்தையும் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு எழுந்தபடி இருந்தேன் இருந்து பல காலங்கள் அப்படி இருந்து சாஸ்திர பிரவசனங்கள் பண்ணிட்டு பல சித்தாந்தங்களை ஸ்தாபனம் பண்ணி பிரம்மசப்தார்த்த விசாரம் அப்படின்ற ஒரு விசாரத்தையும் மேற்கொண்டு தனியா ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் ஒவ்வொரு நாளும் உபன்யசிக்கணும். சுவாமியுடைய வைபவம் அவ்வளவு இருக்கிற நேரத்தில் இந்த சுவாமியுடைய திருவதாரத்தம் சுவாமியுடைய திருநட்சத்திர ரீதியாக இந்த தினத்திலே ரொம்ப சொல்பமா இந்த விஷயங்களை அனுபவிக்கிறோம். அந்த ரீதியில பல கிரந்தங்கள் எல்லாம் சுவாமி நிர்மாணம் பண்ணியிருக்கு. அது பிரம்மசப்தார்த்த விசாரம் அப்படின்ற ஒரு கிரந்தம். அந்த கிரந்தம் காஞ்சி கஷேத்திரத்திலே பிரம்மத்தினுடைய சப்தம் பிரம்மசப்தத்தினுடைய விசாரம் எப்படி இருக்கு அப்படின்றது காமிச்சு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருக்கிறான் அப்படின்ற ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தையும் இதை எடுத்து சொல்லி பல விதமாக இது பண்ணியிருந்து சுவாமியுடைய கிரந்தங்களினுடைய பிரவச்சனம் பலவாறா இருந்தது. அதன் பிறகு சுவாமி தேவாதிராஜ சன்னிதியிலே இருக்கக்கூடிய கோவில் பாடசாலை என்று சொல்லக்கூடிய ஒரு வேத பாடசாலை, அந்த பாடசாலையிலே சுவாமி ராமசுபாலனார் பிரின்சிபாலா அந்த இடத்துல எழுந்தருளி இந்த எழுந்தருளி பல மகான்களுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் அதிகரித்து வச்சேன். இதெல்லாம் பண்ணிட்டு சுவாமி அது மாத்திரம்தான் சுவாமி பண்ணேனா அப்படின்னா, அது மாத்திரம் அல்ல தன்னுடைய சித்தாந்தத்திற்காக நம்ம பாடுபட வேண்டும் அப்படின்றதுக்காக தேசிகனுடைய நித்திய சன்னிதானத்திலே கூப்பிலே வேதாந்த தேசிகனுடைய சன்னிதியிலே பல அசம்பிரதாயங்களாக இருந்ததெல்லாம் சம்பிரதாயமாக்கி அந்த சம்பிரதாய ரீதியிலே வைபவங்கள் உத்தவங்கள் சுவாமியினுடைய பத்து தினங்கள் மகோத்சவங்கள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி தேவாதிராஜனுடைய சன்னிதியிலே வேதாந்த தேசியை எழுந்துள்ள செய்து இதற்கு முன்னாடி எப்படி நடந்ததோ நயனாராச்சார் எப்படி இந்த உத்தவத்தை எல்லாம் அனுபவித்து வைத்தாரோ அதே போன்று இங்கே உத்தவாதிகள் எல்லாம் நடத்தி தேவாதிராஜனுடைய கர்ப்பகிரகத்திலே வேதாந்த தேசியன் அனுப்பிரவேசித்து அந்த இடத்துல தன்னுடைய சித்தாந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் தேவாதிராஜனுடைய திருவடிவாரத்திலே தான் தகும் என்பதை எல்லாம் அந்த இடத்துல பிரத்யட்சீகரமாக பண்ணி வைத்து சுவாமியினுடைய வைபவம் பறக்க பேச வேண்டும் என்பதாக இந்த உத்தவாதிகள் எல்லாம் நடத்தி வைத்து வந்தேன். இதன் பிறகு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தா சுவாமி சாஸ்திரத்தை மட்டும்தான் தெரியுதா அப்படின்னா, சுவாமி பல திசுதேச யாத்திரைகள் எல்லாம் இழந்துருந்தேனா, அந்த திசுதேச யாத்திரை இழந்துருந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல திசுதேச யாத்திரை முடிச்சு கொண்டு அங்கிருந்து ஸ்ரீரங்கம் போனேன். அந்த ஸ்ரீரங்கத்துல அந்த ஸ்ரீரங்கம் சுவாமி கன்னியாண்டவன் இருந்துருக்க அவருடைய இடத்துக்கு போய் அவரையும் நடமாட்டிச்சுட்டு வர சமயத்துல அந்த வைகுண்ட ஏகாதசி மகோத்சவம் நடந்து கொண்டிருந்ததாம். அப்போ வந்து பெரியாண்டவனும் திருப்பூர் சுவாமி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அம்பருமானுடைய வைகுண்ட ஏகாதசி மகோத்சவத்திலே அந்த அத்தியன உத்தவத்திலே அன்வைத்தார்களாம். அந்த அன்வைக்கிற சமயத்துல நம்பருமானுக்கு பல விதமான கதிகள் உண்டு, கதகதி சர்ப்பகதி போன்ற பல கதி விசேஷங்கள் உண்டு. அந்த பல கதி விசேஷங்களும் சுவாமி அங்க வேதாந்த அத்தியனம் பண்ற சமயத்துல அனுபவிச்சிருக்கேன். அனுபவிச்ச காலத்துக்கு பிற்பாடு இது நடக்கிறது பல வருஷங்களுக்கு அப்புறம் அங்க போய் சேமிக்கிற சமயத்துல அங்க இருக்கலாம் அந்த பேரும் நம்பருமாள் அந்த வைகுண்ட துவாரம் இடத்துல பல விதமான நடையில பருவம் எழுந்திருந்தேன். எழுந்திருக்கும் போது அவருக்கு வந்து பக்கத்துல இருக்கிற சுவாமி சொன்னேனா இந்த மாதிரி நடக்கிற காசினத்துல பிரம்மாவுடைய கதி இப்படி இல்லை, இந்த மாதிரி இறங்கணும்னு சொன்ன உடனே அந்த அந்த விஷயங்களை ரொம்ப திருவுள்ளத்தோட பெரியாண்டவனு கேட்டு ரொம்ப ரசிச்சுட்டு தேவரே சாந்திக்கா அப்படின்னு சொன்ன உடனே சுவாமியே நம்பருமான தோழர் விருதுகளை பண்ணி அந்த கதி அமைச்சுக்கு அமைச்சரா சுவாமியின் இதுதான் இந்த நடையில தான் நம்பருமானு ராஜ்யத்துல பழைய அந்த கதிய விசேஷத்தையும் இந்த இடத்துல பண்ணி காமிச்சேடா. அந்த பண்ணி காமிச்சுட்டு சுவாமியுடைய வைபவத்தை சாஸ்திர விசாரம் தவிர சுவாமியுடைய நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா எல்லா விஷயத்துலயும் சுவாமியுடைய விஷயம் இதுலதான் அதுலதான் அப்படின்ட்டு தமிழ்ல அந்த வரதே சுவாமியிடத்துல தமிழையும் அதிகரிச்சுட்டு சகல சாஸ்திரம் பெரியதெல்லாம் இருந்தேன்னு பார்த்தோமே தவிர சுவாமியுடைய ஜோதிஷ சாஸ்திரத்துக்கும் அந்தந்த அதிகாரிகள்கிட்ட போய் சுவாமி அத்தியானம் பண்ணேரும். அதே மாதிரி அந்த இதுல யோக தரிசனம், யோக தரிசனமும் அந்த யோகாபியாசம்னு சொல்லக்கூடிய ஒரு வித்வானத்திலே அத்தியானம் பண்ணேரும். அதுக்கப்புறம் அந்த சாந்தி யோகத்தையும் அந்த அந்த வித்வானத்திலே அத்தியானம் பண்ணி சர்வதந்த சுதந்திரம் எப்படி தேசிய நடிக்கிறோம் அவருடைய அபராதாரம் வந்த சுவாமி. அதனால அவருக்கு சொத்தகா ஐந்தே வந்து பார்க்கணும் நேரடியா வந்தது அவருடைய ஆச்சாரிய முகமாக நம்முடைய திருமூர் சுவாமிக்கு அந்தந்த அதிகாரத்திலே போய் ஆசிரியத்து அந்த விஷயங்கள் எல்லாம் சீகரித்து நிமிஷத்தின் நாடாக வித்யா அப்படி வேளாண் கொண்டாடும்படியான அதே வைபவத்துல அதே நிமிஷத்தின் நாடாக வித்யாவாக இந்த ஸ்ரீகிருஷ்ணாவே அதாவது நிமிஷத்தின் 20 திருநட்சத்திரத்துக்குள்ளாக நிமிஷத்த நாடாக வித்யா பலவிதமான வித்யைகளை அதிகரித்து அப்படின்றதுனால அந்த விருதம் நம்முடைய அபராதாரான நம்முடைய திருமூர் சுவாமிக்கும் பலிதமாக இருக்கு. அந்த சுவாமி அதெல்லாம் காமிச்சுட்டு அப்புறம் 60 திருநட்சத்திரங்கள் எழுந்துள்ளது தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பலவிதமான விசாரங்கள் எல்லாம் தன்னுடைய சாஸ்திர விசாரங்கள் எல்லாம் பாடம் சொல்லி அவர்களையும் வித்வானாக்கின்ற அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய வைபவம் அங்கு பார்ப்போம். காஞ்சிபுரத்திலே தேசியனுடைய மங்களாசாசனத்திலே எல்லாம் பண்ணி வச்சார். அப்புறம் மைசூரிடத்திலே மைசூர் மகாராஜா இடத்திலே அங்க வித்வத்தபையில இருந்து அந்த வித்வத்தபையில சாஸ்திரார்த்த விசாரங்கள் எல்லாம் பண்ணி அந்த சதஸிலே அந்த ராஜாவையும் தேவாதிராஜன் கைத்திரியத்திலும் ஈடுபடுத்தி அந்த ராஜாவுடைய உத்தவமாக இந்த ராஜா ஏதாவது கைக்கரியம் வந்து சொன்ன உடனே இந்த கைக்கரியம் எனக்கு சுவாமி அந்த இடத்துல பாதத்தை செய்ததுனால சுவாமிக்கு அந்த கைக்கரியம் பண்றேன்னு அந்த ராஜா எனக்கு இந்த கைக்கரியம் வேணாம் தேவாதிராஜனை பண்ணிட்டு தேவாதிராஜனுடைய திருச்சி காஞ்சியான் திருத்தீயோத்தரே சொல்லக்கூடியான அந்த மூன்றாம் நாள் கருடோத்தவத்திலே கருடோத்தவத்துக்கு நீ சகாயம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுடைய உற்சவமாக கருடோத்தவத்தை பலவர்கள் நடத்தி வந்தார் அப்படின்னு சுவாமியுடைய சரித்திரத்துல பார்க்கிறோம். இது மாத்திரம் தானா அப்படின்னு பார்த்தா கோவில பல பரிஷ்காரங்கள் சுவாமி தேவாதிராஜன் சன்னிதானத்திலே ஸ்ரீகாரிக்கு வந்ததா இருந்து பண்ணி வச்சுட்டு அந்த அங்க வெறும் கோவில் அப்படின்றது பகவான் அனுபவிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த பகவானுடைய அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாஸ்திர ரீதியா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கோவிலே அந்த சாஸ்திர பாடத்தையும் சொல்லி அந்த சாஸ்திரத்துக்குலாம் பிரதிபாதித்து தேவதே தேவாதிராஜன் தான் அப்படின்றதையும் காண்பிச்சிருக்கேன். இப்படிலாம் இருந்து சுவாமியுடைய இதுவும் அந்த விரக்தா விரக்தியா சுவாமியுடைய கடைசி காலத்துல சுவாமியுடைய 60 திருநட்சத்திரத்துக்கு அப்புறம் சுவாமி கிரகஸ்தாசிரமம் சீகரிச்சு பல தர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய விரக்தியா மாறி தன்னுடைய விரக்தி எப்படி காமிக்கிறது அப்படின்னா சேகராஜ்யத்திலே இருக்கக்கூடிய ஒரு கஷேத்திரத்திலே அதாவது அங்க வேளாந்தேகியனுடைய சன்னிதானத்திலே ஆழ்வார் எப்பெருமானார் தேசியனோட அங்க அவரை ஆராதிச்சுட்டு எல்லாத்தையும் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஆசிரமம்னு அந்த இடத்துக்கு திருமூர் சுவாமி ஆசிரம் தான் இந்த அந்த இடத்துக்கு பேரு. அந்த ஆசிரமத்தை எழுந்திருந்தி அந்த ஆசிரமம் எப்படி இருக்கும் அப்படின்னா வியாசமரிஷிகள் ஆசிரமம் மாதிரி அந்த ஆசிரமம் இருக்குமா அவருடைய ஏகாந்தமான பிரதேசமான அந்த ஆசிரமத்துல தங்கி இருந்து தன்னுடைய கிரகத்தையும் விட்டுட்டு தன்னுடைய பரிசரங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு விரக்தியா அந்த இடத்துல எழுந்திருந்தி மோட்சாசிரமத்தை அதாவது சன்னியாசாசிரமம் சீகரிக்காத கிரகஸ்தாசிரமத்தே இருந்து அந்த விரக்தியா இருந்து சுவாமியுடைய புலனாத்மகமா இல்லாட்டா கூட ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம அனுபவிக்கணும். எப்படின்னா அந்த ரகு மகாராஜாவுடைய பெருமையை அனுபவிச்சதுல பாக்கிறோம். அப்ப வந்து காளிதாசன் தத்துவ சொல்லு வார்த்தகே முனிவிருத்தினி நான் யோகே நான் தே சமுத்தியால் அப்படின்னு யோகே நான் தே சமுத்தியதாம் அப்படின்ற பதம் வார்த்தகே முனிவிருத்தினாம் வார்த்தக்கியத்தை அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாரா அப்படின்னா யோகனே கைவிசினான் தன்னுடைய பாலிய காலத்தை என்னென்ன வாசிக்கிறோம் மொத்தம் வாசிப்பாளாம் அந்த ரகுவம்சத்தில் இருக்கக்கூடிய மகாராஜாக்கள் எல்லாம் சின்ன வயசு படிக்க வேண்டியது எல்லா விஷயத்தையும் படிப்பாளாம். அப்புறம் யௌவன காலத்தை அனுபவிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே அனுபவிப்பாளாம். வார்த்தைக்கு தன்னுடைய வயதான காலத்துல முனிவர்த்தினா முனிவர்கள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு முனிவர்கள் மாதிரி இருப்பாராம். கடைசியில யோகே நான்ட்டே தெரிஞ்சுதான், யோகத்தினால தனுதான் சரீரம், சரீர சரீரத்துக்கு தியாகம் பண்ணுவாங்க, யோகத்தினால தியாகம் பண்ணுவாராம். அப்பேற்பட்ட வம்சத்தர் நானு ரகுவம்சத்தர் அப்படின்னா, அந்த ரகுவம்சத்தனுடைய அந்த ரகுன்னு சொல்லக்கூடிய ரகுநாதனுடைய பிரியரான இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீகிருஷ்ண தாகதேசிகனும் அந்த ஸ்லோகம் யாருக்கு பொருந்தும், காளிதாசனுடைய ஸ்லோகம் யாருக்கு பொருந்தும்னா சுவாமிக்கு தான் பொருந்தும், சுவாமிக்கு மாத்திரம்தான் பொருந்தும். அது ஏன்னா சுவாமிகள் யோகே நாளே தடுத்துதான். அந்த யோகம் என்ன அப்படின்னா தேவாதிராசனுடைய யோகம் தான். அது வார்த்தைக்கே முனிவர்த்தினா, வார்த்தைக்கு 60 நிமிஷத்துக்கு என்ன பண்ணேன்னா முனிவர்கள் போன்று சுவாமி அந்த ஆசிரமத்தை வந்தது எந்த பிரவசனம் மாத்திரம்தான் அதனுடைய காரியமா இருந்து அதற்கு தகுந்த சுவாமி முன்ன பண்ண சீக்காரி கைக்கிறத தன்னுடைய வம்சீயராக இருக்கக்கூடிய அதுக்கு யார் அதிகாரியா இருந்தாலும் அவர் இடத்துல இந்த சீக்காரி கைக்கிறத ஒப்படைச்சிட்டு சுவாமி அங்கிருந்து எந்த பிரவசனம் பண்ணிட்டு தேசிகனுடைய திருவாராதனை பண்ணி கொண்டு இருந்தேன். இதை பண்ணி கொண்டு இருந்த அந்த சமயத்துல இவருக்கு தேவாதாரனுக்கு பவித்ரோத்தவம் ஏற்பட்டது. பவித்ரோத்தவம் முதல் திருநாள் திருவா திருமலையில் இருந்து கீழே அபிஷேக மண்டபத்திலே சாயங்காலம் அதிவாச திருமணம் வந்து கேள்விக்கு சமயத்தில் திருவாராதனத்தில் மந்திரவிஷ்ப காலத்தில் சுவாமியை பல விசுவாமிகள் பிரார்த்திக்கலாம். சுவாமி ரொம்ப தன்னுடைய விருத்தராக இருந்ததுனால தன்னுடைய திருமேனியினுடைய அசக்தத்தினாலையும் சுவாமி அங்கு எழுதி இருக்கிற சமயத்தில் திருமணி அசௌகரியமா இருக்கு, யாரா சிவாசம் சொல்லும்போது சொன்னேன்னு செய்யறான் சுவாமி. உடனே அங்க இருந்த மகாண்கள்லாம் வேற யாரும் சொல்ற தேவர்தான் தரத்துல சிவாசி உபக்கிரமிக்கணும். முதல் திருநாள் இன்னைக்கு பவித்ரோசம் முதல் திருநாள் தேவர்தான் சிவாசத்தை உபக்கிரமிக்கணும்னு சுவாமியிடத்தில் திருவடி வாரத்தில் பிரார்த்தி சொல்றேன். சுவாமி தன்னுடைய அந்த அசக்தத்தையும் பாராது அந்த இடத்துல வந்து அந்த சிவாசத்தை அந்த இடத்துல உபக்கிரமிச்சுட்டு அங்கேருந்து எழுந்தருளை தன்னுடைய திருமாளிகை சன்னதி வீதியில் இருக்கக்கூடிய திருவடி கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய என்னுடைய திருமாளிகையில எழுந்தருளி யோகத்தை சங்கல்பிச்சுள்ளேராம். சுவாமி பவித்ரோத்தம் முதல் நாள் யோகத்தை சங்கல்பிச்சுள்ளேராம். பிறகு தினம் ஏழு நாள் தேவாதிராஜன் சன்னதி வீதி சுவாமி திருமாளிகை வாசல் பயத்தம் ஏழு எழுந்துள்ளவேராம். யோகத்தினால தேவாதிராஜனை இங்கே சேவிச்சேராம். கடைசி நாள் கடைசி திருநாள் பவித்ரோத்தத்தினுடைய தீர்த்த தினம், பவித்ரோத்தம் பூர்ணாவதி தினம் தேவாதிராஜன் எழுந்தருளி அந்த வாசல் முதலில் தேவாதிராஜன் எழுந்தருளி இருக்கேன். சுவாமிகளுடைய திண்ணையிலிருந்து எழுந்தருளி அங்கேருந்து தேவாதிராஜனை அங்கே மகராசாசனம் பண்ணேறான் சேவிக்கிறேனான். அங்கேருந்து ஸ்ரீசதாரி எழுந்தருமையிலிருந்து சுவாமிக்கு அந்த இடத்துல ஸ்ரீசதாரி பிரசாதித்து தேவாதிராஜன் மாரிநீதி அலங்காரமாக எழுந்தருளி உள்ளே இந்த திருக்கோயிலுக்கு எழுந்தருளி பூர்ணாவதி மகோத்சவம் முடிஞ்சு தேவாதிராஜன் திருமலைக்கு எழுந்துள்ளவுடனே சுவாமி யோகேனாந்தே தருத்தியஜா தன்னுடைய திருவேணியையும் திறந்து விட்டுட்டு திருநாள் அலங்கரித்து தேவாதிராஜனுடைய தேவாதிராஜனுடைய கைக்கரியத்து தேசிக சம்பிரதாய ரீதியிலே தன்னுடைய கைக்கரியத்தை வைகுண்டஸ்தானத்துக்கு எழுந்துள்ளி அங்கே தேவாதிராஜன் கைக்கரியம் செய்து அங்கே தேவாதிராஜன் கைக்கரியம் செய்யணும் அப்படின்னா வைகுண்டராஜன் கைக்கரியம் தான் செய்யணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சீத சொன்ன வாக்கியம் எந்தெந்த இடம் தான் ராமர் இருக்கிறோ அதுதான் அயோத்தினா மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து திருமூல் சுவாமி இருக்கிறோ அங்கெல்லாம் தேவாதிராஜன் தான் இருந்து வெளியிருப்பேன். அவருக்கு பிரியதமமானவர் தேவாதிராஜன் தான். எப்படி தேசிகளுக்கு தேவாதிராஜனோ அதே மாதிரி தேசிகளுக்கு திருமூல் சுவாமி, திருமூல் சுவாமிக்கு தேசிகன் பரஸ்பரம் இவா ரெண்டு பேரும் தேசிகளுடைய பிரகாசம் குரு பிரகாச ஏந்தியமான் அப்படின்ற பதம் யாருக்கு அப்படின்னா தேசிகத்தை பல விதமாக பிரகாசம் பண்ணின நம்முடைய திருமூலி சுவாமியிடத்தே தான் இந்த வைபவங்கள் இருக்கும். இன்னும் பலவாறா சுவாமியுடைய வைபவங்கள் அனுபவிக்கிறோம். இன்னும் பல காலங்கள் சுவாமி அனுபவிச்சிருக்கேன். அந்த சமயத்தில் நம்ம அனுபவிக்கலாம். ஒரு உபக்கிரமமாக சுவாமியுடைய விஷயங்கள் எத்தா சங்கிரகமாக முதல்ல நினைவிச்சிருக்கோம். இதே மாதிரி சுவாமியுடைய திருநட்சத்திர வைபவம் வர சனிக்கிழமை நடக்க போகுது. அந்த திருநட்சத்திர வைபவத்தில் சுவாமியுடைய அந்த சரித்திரத்தை மனசால எல்லாம் தியானம் பண்ணி நமக்கு தேவாதிராஜன் கைங்கரியம் பிராப்தமாக பிரார்த்திப்போம். கைதாரிக்க சிம்மாய கல்யாண மனசாலனை இருதய வெங்கடேசாரி வேதா